மூன்று நிமிட தியானம். 14 பிப்ரவரி 2026 சனிக்கிழமை. தலைப்பு: அந்தகாரத்திலும் காணும் ஆன்மீக பார்வை. மனப்பாட வசனம்: தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிச் சுத்தித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. இன்றைய தியானம்: இராணுவத்தில் மிகவும் இருண்ட இரவிலும் எதிரிகளின் அசைவுகளைக் காண நைட் விஷன் போன்ற முன்னேறிய தொழில்நுட்பங்கள் உள்ளன. அதுபோல வெப்பக் கதிர்வீச்சு கண்டுபிடிப்பு மூலம் எதிரியின் இடப்பெயர்ச்சிகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். நமது ஆன்மீக வாழ்வில் நமது எதிரி சாத்தான். நாம் ஆத்துமீகத்தில் அயர்ந்து உறங்கும்போது அல்லது அலட்சியத்தினால் தூங்கும்போது அவன் நம்மை சூழ்ந்து மேற்கொள்ள முயற்சிக்கிறான். நாம் உறங்கும்போது அவன் ஒழிந்து பதுங்கி வந்து நாம் உடனடியாக உணராதபடி பேரழிவுகளை நம் வாழ்வில் ஏற்படுத்துகிறான். நமது ஜெபம் குறைகிறது, வேதவாசிப்பும் நற்செயல்களும் மங்கத் தொடங்குகின்றன. இதில் மிகவும் ஆபத்தானது இதை நாம் உணராமலே இருப்பதேயாகும். நோவாவின் காலத்தில் மக்கள் சாதாரணமாக இருந்தனர். பெரிய வெள்ளம் வந்து தாக்கும் வரை அதை அறியவில்லை, உணரவில்லை. இன்றும் அப்படியே. எதிர்காலத்தை பற்றியும் நமது ஆன்மீக வாழ்வில் நம்மைச் சுற்றி நடக்கும் சாத்தானின் செயல்களைப் பற்றியும் நாம் விழிப்புடன் இருக்கிறோமா? எச்சரிக்கையுடன் நம்மை காத்துக்கொள்வோமாக, ஜாக்கிரதையாக இருப்போமாக. இருள் நிறைந்த அந்தகார நேரங்களிலும் நமது பார்வை தெளிவாக இருக்கட்டும். இன்று விழித்தெழாவிட்டால் என்றுமே தவற வேண்டி நேரிடும். இன்றைய சிந்தனை: உறங்கும் சபை பிசாசின் விளையாட்டு மைதானம், விழித்திருக்கும் சபை அவனுக்கு தலைவலி. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம்: த கிறிஸ்டியன் இன் கம்ப்ளீட் ஆர்மர், வில்லியம் கர்னல். பக்கம் 45. ஆன்மீக போராட்டத்தில் ஜாக்கிரதையின் அவசியம். இந்த புத்தகத்தை வாசிக்க கீழே உள்ள இணைப்பை பின்தொடரவும். ஜபம்: தேவனே, இருளின் அந்தகாரத்தின் மத்தியிலும் எதிரியின் செயல்களைக் காண ஆன்மீக பார்வையை தாரும். எனது ஆன்மீக உறக்கத்தையும் அலட்சியத்தையும் தயவாய் மன்னியும். ஜபத்திற்கும் உமது வார்த்தைக்கும் என் ஆத்துமா ஆயத்தமாயிருக்கச் செய்யும். பிசாசின் சூழ்ச்சிகளுக்கெதிராக என் வழிகளைக் காத்து விழிப்புடன் இருக்க உமது தெய்வீக பார்வையை தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜபிக்கிறேன். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: பேரழிவு வரும் வரை காத்திருக்காதீர்கள். எதிரியின் நகமாட்டம் இப்போதே தெரிகிறது. உங்கள் ஆன்மீக பார்வையை தரித்து கொண்டு விழிப்புடன் காவல் செய்யுங்கள். ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி: 9243183233.